ராஜாவின் மனக்கவலை. ஜென் கதைகள். ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு மனக்கவலை. அவர் யாரிடமும் சொல்ல முடியாமல் குழப்பத்தோடு இருந்தார். அரசனின் முகத்தை கவனித்த மந்திரிக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சிச்சு. ஆனால் வற்புறுத்தி கேட்டால் அவர் தவறாக நினச்சிக்குவாருன்னு யோசிச்சார். ஆகவே மந்திரி ஒரு தந்திரம் செஞ்சார். அரசே, நீங்கள் வேட்டைக்கு போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டதே என்று கேட்டார். அதுக்கு அரசர், ஆமாம், ஆனால் நான் இப்போ வேட்டைக்கு போகிற மனநிலையில் இல்லை அப்படின்னு சொன்னார். மனம் சரியில்லாத போது தான் இந்த மாதிரி உற்சாக விளையாட்டில் ஈடுபடணும் அரசே என்று மந்திரி சொல்லிட்டு, புறப்படுங்கள், போகிற வழியில் தான் உங்களோட குருவோட ஆசிரமம் இருக்குது, அவரையும் தரிசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். குரு என்றவுடன் அரசரின் முகத்தில் புதிய நம்பிக்கை, மகிழ்ச்சி. வேட்டைக்காக இல்லாட்டாலும் குருவை சந்திரிக்கிறதுக்காவது போகலான்னு யோசித்து கிளம்பினார். அரசரின் குருநாதர் ஒரு ஜென் துறவி. ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைச்சு தங்கியிருந்தார். அவரும் அவருடைய சீடர்களும் அரசரை ரொம்ப அன்போடு வரவேற்று உபசரித்தாங்க. உபசரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசர் குருநாதரை தனியே சந்தித்தார். தனது குழப்பங்களை விவரித்தார். அவற்றை சரி செய்வது எப்படி என்று தான் யோசிக்க வைத்து தீர்வுகளையும் சொன்னார். குருநாதர் எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டு தான் இருந்தார். கடைசியாக அரசன் கேட்டான், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குருவே என்று கேட்டார். அவர் எதுவும் பதில் பேசவே இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு, நீ புறப்படலாம் என்று சொன்னார். அரசரின் முகத்தில் கோபமோ ஏமாற்றமோ இல்லை. உற்சாகமாக கிளம்பி தன் குதிரையில் ஏறி காட்டை நோக்கி பயணம் செஞ்சார். இதை பார்த்த மந்திரி குருநாதரிடம் ஓடினார். அரசருடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து வச்சிங்க குருவே என்று ஆர்வத்தோடு கேட்டார். உன் அரசன் ரொம்ப புத்திசாலி, அவனே தன் பிரச்சனையை தீர்த்து கொண்டான் என்று குரு சொன்னார். நான் செய்ததெல்லாம் அவன் தன்னுடைய குழப்பங்களை சொல்ல சொல்ல பொறுமையாக காது கொடுத்து கேட்டதுதான். சாய்ந்து அழ தோள் கொடுத்தேன், அவ்வளவுதான் என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிரச்சனைகளை எடுத்து பேசினா தீர்ந்துவிடும்.